श्रीनिवास इति श्रेष्ठ दया पात्र गुणान्वित कौशिको अनंतरंगार्य स्थिरं विजेताम् भुवि निस्तात्मीय भरम वर प्रद गुरो वैराग्य भाग्योरधो वेदांतामृत सारमंत मनघात श्री श्रीनिवासात् गुरो श्रीशैलान्वय कौस्तुभस्य तनयम् श्रेयो निधे श्रीनिधेः वंदे साधु कटाक्ष केड निलयम् श्रीकृष्ण सद्देशिकम् श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणेति त्वयैवागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्घशीलम् गोपाल देशिक मुनिम् गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्ग श्रीवास योगि गुरुणार्पित भारमीशे भक्त्यादिपूर्ण वरदारि कृपात चिह्नम् श्री श्रीनिवास मुनिवर्यमहम् प्रपद्ये श्रीनारायण योगीन्द्र वरदारि कृपाश्रयम् लिङ्गेश पाद विनतम् श्रीनिवास मुनिम् भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्य वर्यो मे सनिसत्ताम् सदारदि यो नित्यमच्युत पदाम् जयिग्मरुक्म व्यामोहतः तरितराणि नाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीक सिन्धो रामानुजस्य चरणौ चरणम् प्रपद्ये विगाहे आमनम् तीर्थम् साधु वृन्दावने स्थितम् निरस्त जिह्मगस्पर्शेत कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयम् नाथवानहम् यस्य नैकमिकम् तत्त्वम् हस्तामलगताङ्गतम् यस्य सारस्वरस्रोतोकुलामोदवासितम् श्रुतीनामिश्रमायालम् शठारिन्तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यम् देवम् सूत्रपती सखम् यद्वेत्र शिखरस्पन्धे विश्वमेतद्व्यवस्थितम् सह धर्मचरीम् शौरेः सम्मन्त्रित जगद्धितामनुग्रहमयीम् वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यम् गुरुम् वन्दे कमलाग्रहमेधिनम् प्रवक्ता छन्दसाम् वक्ता पञ्चरात्रस्य स्वयम् रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् क्षीरोन्नतोपुल्द्रुवेङ्कटमुडयान् पालोन्नच्युन्न पळमुडियुळ् ஓரன்னதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்குவானேற போகளவும் வாழ்வு பிரக்யாதஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரசித்ய பிரணேதி வேங்கடேஷா லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனுகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர் யதிபதேஷ்டதேகதாம் நோயோசோ புரா சமஜனிஷ்ட ஜகத்திதார்த்தம் பிராச்சியம் பிரகாஷேது வஃ பரமம் ரகசியம் சம்வாதேஷ சரணாகதி மந்திரசாரஹ ராமானுஜாய நமஹ. விசேஷணத்தை பரமபத விசிஷ்டனான பகவானோட அனுசந்தானம் இங்க பண்ணிட்டு இருக்கார். அந்த பாகத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல கொஞ்ச பாகம் பார்த்திருந்தோம். அதுல போக்யம் போகோபகரணம் போகஸ்தானம் இதெல்லாம் நித்திய நிர்வத்தியம் அதெல்லாம் நித்தியமான ஸ்தானம் இருக்கிறது. அதனால அது அவத்தியமும் இல்லை, அனித்தியத்துவமும் இல்லை, அவத்தியத்துவமும் இல்லை. அதனால நித்திய நிரவத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பஞ்சோபனிஷத்துல சொல்லப்பட்ட பஞ்சபூதங்களோட சங்காதம் அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படி சொன்னாலும் ஒன்றும் பரவாயில்லை. அது கூட அதெல்லாம் அப்ராகிருத்தமான பஞ்சோபனிஷத்துல சொல்லப்பட்ட பஞ்சமகா பூதங்கள் அப்படின்னு பரமபதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரமபதத்துல சொல்லப்பட்ட பஞ்சமகாபூதங்கள் வந்து அப்ராகிருத்தமானது, இங்க இருக்கக்கூடிய திரிகுணத்து மாதிரி கிடையாது அப்படின்றதுனால அங்கேயும் ஒரு தோஷமும் கிடையாது. திரிகுணத்துல இருக்கக்கூடியதுதான் நமக்கு ஸ்வரூபத்தை மறை பண்றது. இங்க பகவத் ஸ்வரூபத்தை திரோதானம் பண்றதுனால இங்க வந்து அங்கே அந்த மாதிரி சுரூப திரோதானம் கிடையாது. பிரகாசப்படுத்துறது ஞானம், ஞானாத்மகமானது சுத்த சத்துவம் அப்படின்றது. அதனால அது வந்து நிரவத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிரதிசயம் அப்படின்னா ஸ்தான குணங்கள்னாலையும் ஸ்தானத்தினாலையும் குணங்கள்னாலையும் எல்லாத்துலயும் வேற எல்லா ஸ்தானங்களுக்கு இன்னும் அதிசயமானது அப்படின்றது நிரதிசயத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரமபதத்துக்கு சமனான ஒரு இடமே கிடையாது எங்கேயும் அப்படின்னு சொல்றது நிரதிசயத்துவம் அப்படின்னு. அதுக்கு இன்னும் அதிசயம் உள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் கிடையாது. அது வந்து புராணங்கள சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதி இதிகாசத்துல எல்லாம் மகாபாரதத்துல ரம்யாணி காமச்சாராணி விமானானி சபாஹா ததா பின் ஆரம்பிச்சு ஏதேவை நிறையா தாத்தா ஸ்தானச பரமாத்மனா சேத்தமுக பிரம்மாவுடைய சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அங்கு விவரணம் பண்ணி ரொம்ப அற்புதமான அபிமானங்கள் என்ன, சபைகள் என்ன, சபை ஸ்தானங்கள் என்ன, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் அற்புதமான ஸ்தலங்கள். அதெல்லாமே பரமபதத்துக்கு நாங்கள் கம்பேர் பண்ணா நரக்கத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறையாக நரக்கம் அப்படின்னு அர்த்தம். நரக்கத்துக்கு சமானமானது பகவானோட ஸ்தானமான பரமபதத்துக்கு அங்கே கம்பேர் பண்ணா இதெல்லாம் நரக்கத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆத்மா கேவலதாம் பிராப்தோ எதிர்கத்வா நசோச்சதி ஈதம் பரமம் ஸ்தானம் நிறையாஸ்தேதி தாதிருஷாக. அங்கேயும் கூட கைவல்யம் அப்படின்றது கூட அதே மாதிரி அங்கே ஒரு சோகமும் கிடையாது. அதுவும் ஒரு ஸ்தானமே. பரமபதம் மன்றத்துக்கு மூணு அர்த்தங்களை வேதாந்த சங்கிரகத்தில் சொல்லியிருக்கா சுவாமி பாஷ்யக்காரர். ஒன்று பகவானுட்டு பத்தியத்தே கம்யத்தே அப்படின்ட்டு பரமபதம் வந்து இதெல்லாம் அடையக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பகவான் ஸ்வரூபமே பரமபதம் வந்துட்டும் பிரமாணம் இருக்கு. வைகுண்டம் கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் பரமபதம் கூடிய அர்த்தம் இருக்கு. ஜீவாத்மஸ்வரூபத்துக்கும் பரமபதம் அர்த்தம் இருக்கு. மூணு அர்த்தத்திலையும் பரமபதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவாத்மான்றது கேவலாத்மா, கைவல்யம் என்றது பிரகிருதி வியுக்தமானது, ஒரு சோகமும் கிடையாது அங்கே. அந்த அனுபவம் கூட அதுவும் ஒரு ஸ்தானமே. ஜீவாத்மா அது அங்கேயும் அனுபவிக்கிறான், அந்த மாதிரி இருக்கிறான், ஒரு சோகமும் இல்லாத ஒரு ஸ்திதியில. அதுவும் கூட நிறைய அதெல்லாம் கூட நரகத்துக்கு சமானம் அப்படின்னு ஷிட் இன்பம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றா. அது அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்டம் என்றது ஒரு விதமான ஒரு தோஷமும் இல்லாதது. குட்டி கதி பிரதிகாதே இது தாத்து அப்படின்னு சொன்னா கீதி அவகதிஹி கதிஹி அவகதிஹி கதி அப்படின்ற அர்த்தத்துல வருது. இங்கே குட்டி என்றது வைகுண்டம் என்றது குட்டி எனக்கூடிய தாத்துவனால வந்தது. கதி அப்படி என்னக்கூடிய அர்த்தத்துல இங்க வந்திருக்கு. கதி அப்படி என்ன சொன்னா அவகதி அப்படின்னு தெரியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல கத்தி அர்த்தத்துல வந்திருக்கு. இங்க ஞான பிரதிகாதக கர்ம பிரசங்க ரஹிதா நித்திய சூரியா விகுண்டாக. அதே மாதிரி பிரதிகாதம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஞான பிரதிகாதக கர்ம பிரசங்க ரஹிதாக. ஞானத்தை மறை பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய கர்மங்கள் இல்லாத நித்திய சூரியர்கள் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு விகுண்டாக அப்படின்னு பேர். விகுண்டாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைகி சம்பந்தாத எத்திர வைகுண்டா அப்ராகிருத ஸ்தானபரகா. இது அப்ராகிருதமான ஒரு ஸ்தானம். அவளுடைய சம்பந்தத்தினாலே அந்த விகுண்டாள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஞானத்தை தியானத்தை தடுக்க முடிய மறை பண்ணக்கூடிய கர்ம சம்பந்தமே இல்லாத அந்த நித்திய சூரியர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த நித்திய சூரியர்களுக்கு விகுண்டாக அப்படின்னு பேர். அந்த மாதிரி அவளுடைய சம்பந்தத்தினாலே வைகுண்டம் என்றது பரமபதத்தை சொல்றது. அது கட்டோபனிஷத்துல விஜயானசார தெரியும். பிரக்ரவான்னரா சோ அத்வனஹா பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம். அத்வனஹா பாரம் அப்படின்னு சம்சாரத்தோட அந்த அப்பாலே போறது, அது தாண்டி போறது, அந்த சைட்ல இருக்கக்கூடியது, அது சம்சாரத்தை தாண்டி போகக்கூடியது, சம்சாரத்து வழியே தாண்டி போகக்கூடியது. அந்த மாதிரி அங்க போனா இந்த பிரகிருதி மண்டலத்திலேருந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்தலம் பரமபதம் சொல்லப்பட்டிருக்கு. அது விஷ்ணோகோ பரமம் பதம் சொல்றதுனால இங்க பரமபதம் ஸ்தானத்தை சொல்றது. இத்தியாதி பிகி தத் சித்திகி அப்படின்னு அந்த விஷ்ணுவோட பரமபதம் சொல்லத்தினால இங்க பரமபதம் ஸ்தானத்தை சொல்றது. வைகுண்டம் கூடிய ஸ்தானத்துல அத்திரஹி வெத்திரேக விபக்தி சுவாரஸ்யாத்து பரமே வியோமன் இத்தியாதி ஐகார்த்தியாச்சா பரமபத சிப்தோன பரமாத்ம ஸ்வரூபரஹ அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே வெத்திரேக விபக்தி அப்படி என்ன விஷ்ணோஹோ பரமபதம் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணோஹோன்றது வேற விபக்தி, பரமபதம் வேற விபக்தியில இருக்கு. விஷ்ணோகோ பரமம் பதம் விஷ்ணுவோட பரமபதம் சொல்லியிருக்கிறதுனால அந்த சம்பந்தம் இது வந்து பரமபதம்ன்றது ஸ்பஷ்டமாக ஸ்தானத்தை சொல்றது. அதே மாதிரி பரமே வியோமன் யோவேத குஹிதம் நுஹா குஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் வியோமன் என்றது வைதிக சாந்தச பிரயோகம், வியோம்னி அப்படி என்ன அர்த்தம், வியோமணி வியோம்னி வியோமணி அப்படி என்ன சப்தம், அது சப்தமி விபக்தியில வரக்கூடியது, அதிகார அதிகார அதிகரண காரகம் அப்படி என்ன, பரமபதத்துக்குள்ளே அப்படி என்ன அர்த்தம் வருது, பரமே வியோமணி பரம வியோமத்தில் அப்படின்னு சொல்லிடுறதுனால பரமபத சப்தம் வந்து பரமாத்ம ஸ்வரூபம் இல்லை, இங்க சொல்றது ஸ்தானத்தையே சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி நாகசிய புஷ்டமாருத்தக சே பிரம்மசலோகதாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்பஷ்டமா. அந்த ஜூலோக சொர்க்கலோகம்னு சொல்லக்கூடிய நாகம் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பிரம்மலோகம் என்றது பரமாத்மாவுடைய லோகத்தை சொல்றது. திவ்யம் ஸ்தானம் அஜரம் சே அப்பிரமேயம், திவ்யமான ஸ்தானம் ஏகாந்தினஹா சதா பசியந்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. தேஜாம் தத் பரமம் ஸ்தானம் எத்வை பசியந்தி சூரியா இத்தியாதிபி ஸ்தான விசேஷ ஸ்பட்டோக்தே, இதெல்லாம் ஸ்தானத்தை விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்கே பரமயோங்கி வாங் மனசா பரித்தேஜ ஸ்வரூப சுபாவா அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திய பாகத்தில் வந்து அது இங்கே வைகுண்ட ஸ்தானத்தையே சொல்றது அப்படின்னு, வைகுண்டநாதா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு இடத்தை உள்ள பகவானே இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு வைகுண்டம் கூடிய ஸ்தான விசிஷ்டனான பரமாத்மா வைகுண்டநாதா அப்படின்றது. நதா ஏதேஷாம் அண்டாந்தர்வர்த்தி பகவல்லோக விஷயத்துவம், இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவானோட லோகங்கள் சொல்லப்பட்டில்லை அங்கே. ஏன்னா திதந்தர்வர்த்தினாம் சர்வேஷாம் உற்பத்தி விநாசிரமணாத், பிரபஞ்சத்தில் இந்த பிரகிருதி மண்டலத்தை உள்ள இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் கூட உற்பத்தி விநாசம் இருக்கு. 14 லோகங்களுக்கும் கூட உற்பத்தி விநாசம் இருக்கு அங்கே. சப்த லோகங்கள் மேலே சப்த லோகங்கள் கீழே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதஸ்ய நித்யத்வ அக்ஷரத்வ அஜரத்வோக்தே, பரமபதத்துக்கு நித்தியமானது அக்ஷரம் அஜரம் இதெல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த லோகங்கள் என்ன சொல்றான்னா, இது வைகுண்டம்னு கூடியது பகவத் லோகம் அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருக்கே அப்படின்னா, பகவத் லோகம் அப்படின்னா இது பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய லோகம் கிடையாது, இது வந்து பரமபதமே அப்படின்னு சொல்றார். அண்டம்பித்வா ததோத்கதாக, முதல்ல முதலானதெல்லாம் அண்ட பகிர்வர்த்தி பகிர்பூதத்து சூச்சனாச்ச, அண்டம்பித்வா அப்படின்னு பிரகிருதி மண்டலத்தை தாண்டி போனோம், அதனால இது பிரகிருதி மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய பரமபதம் அப்படின்னு இது ஸ்பஷ்டமாக இங்கே ஸ்பட்டப்படுத்துறா இது. ஏன்னா அந்த ஸ்தானத்தோட விஷயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லிருக்கு. ததாபி திரிகுணாந்தர்பாவா அஸ்து இது சேத், இங்கே பிரிண்டிங் கிளியரா இல்லை, திரிகுண அந்தர்பாவா அஸ்து இது சேத் அப்படின்னு சப்தம் இங்கே. ததாபி திரிகுண அந்தர்பாவா அஸ்து, அப்படி இருந்தாலும் திரிகுணத்துக்குள்ளேயே சேர்ந்தது அப்படி என்ன ஏன் சொல்லக்கூடாது, இதுவும் கூட திரிகுணமா இருக்கலாமே, பிரகிருதி மண்டலத்துக்கு இன்னும் மேல இருக்கட்டும், ஆனாலும் திரிகுண அந்தர்பாவகான திரிகுணத்திலேயே சேர்ந்தது, அதுக்குள்ளேயே சேர்ந்தது அப்படி என்ன ஏன் பண்ணக்கூடாது அர்த்தத்தை அப்படின்னா, அப்படி பண்ண முடியாது அப்படி என்ன, ஏன்னா தமஸ் தத்வாத் அர்வாச்சாம் சுபாலோபனிஷதி பிரளய பிரதிபாதனாது, தமஹான்னு சொல்லப்பட்டது எல்லாம் தமஸ்ன்றது பிரகிருதி மூல பிரகிருதி வந்து சுபாலோபனிஷத்தில் பிரளயத்தில் சொல்லக்கூடிய போது அது வந்து எல்லா தத்துவங்களும் போய் பகவான்ல ஏகீபாவத்தினாலே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டு போய் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லா பஞ்சபூதங்களும் போய் அதோட தன்மாத்திரத்தில் சேர்றது, தன்மாத்திரம் அகங்காரே லீயத்தே, அகங்காரா மகதி லீயத்தே, மகான் அவ்யக்தே லீயத்தே, அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே, அக்ஷரம் தமசி லீயத்தே, தமஹா பரேதேவே ஏகீபவதி என்ன ரிவர்ஸ் ஆர்டர். பிரளயத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எல்லாம் சொல்றது பிரளயத்தில் இந்த மாதிரி, இப்படி தமசு பிரகிருதி பிரமசு மூல பிரகிரு அக்ஷரம் மூல பிரகிருதி அப்படியே மகாத்மகத்து அகங்காரம், இந்த மாதிரி தத்துவங்களை தான் எல்லாம் பிரளயத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர பரமபதம் சொல்லப்படலை அங்கே. தமசுக்கு இன்னும் அப்புறம் வரக்கூடிய தத்துவங்கள் அர்வாச்சாம் அப்படின்ட்டு, அதனால இது அதுக்கின்னு பூர்வம், அதுக்கின்னு மேலே இருக்கக்கூடியது, தமோலோகத்துக்கு இன்னும் மேலே இருக்கக்கூடியது, அதனால இங்க சுபாலோபனிஷத் பிரமாணத்துக்கு அனுகுணமாக இது திரிகுணத்துல அந்தர்பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கா. முக்தகதௌ சீர்ஷகபால பிரவர்த்தி சம பரியந்தம் தத்துபேதேன கந்தவ்யா தேச அபிதானா. முக்தனுக்கு போச்சே வந்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்போஷ சீர்ஷ கபாலே பூர்த்தி யக்னோ பிரதிஷ்டதி எல்லாம் சொல்லி எந்தெந்த லோகத்துக்கு போறோம் எல்லாமே ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அக்னி லோகம், வாயு லோகம், வருண லோகம் எல்லாம் சொல்லி தமஸு வரைக்கும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. தத்துவபேதம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால முக்தனுக்கு இதெல்லாம் இது இந்த தமோலோகத்துக்குன்னும் மேலே இருக்கக்கூடிய பரம பதமே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதித்ய வருணம் தமசகா பரஸ்தாது, தமசகான்றது சத்வரஜஸ் தமசுகளோட உபலட்சணம். திரிகுணாத்மகமான இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு இன்னும் அந்த பக்கம் இருக்கிறது. ஆதித்ய வருணம் அவன் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணனம் பண்றது. தமசகா பரமோதாதா சங்க சக்கரகதாதரஹா இத்தியாதேஷ நாதா ஈஸ்வரா அப்படின்னு சொன்னான். வைகுண்டநாதா நினைச்சே நாதா, நாதா அப்படின்னா ஈஸ்வரம் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டநாதா நாத்ரு நாத்ரு யாஞ்சோபதா உபதாபைஹி ஐஸ்வர்யா ஆஷீஹி ஆஷீஷு அப்படின்னு யாஜ்ஞா உபதாபா ஐஸ்வர்யா ஆஷிஹி இந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் வருது. இங்கே ஐஸ்வர்யம் பண்ணக்கூடிய அர்த்தத்துல வருது. நாததே ஐஸ்வர்யார்த்தத்துவ வச்சனாது, நாததேஹே ஐஸ்வர்யார்த்த வச்சனாது. நாதா அப்படின்னா ஐஸ்வர்யத்தை சூச்சனம் பண்றது. எல்லாம் அவனோட ஈஷிதவியம், அவன் ஈஸ்வரன், எல்லாத்தையும் ஆள்றான் அப்படின்னு. அதனால தஸ்மின் திவ்ய தேசே பகவதா ஐஸ்வர்யம் ஸ்வேனாப்பி அபன்ஹோத்தும் அசக்கியம் அப்படின்னு அதுவும் அந்த மாதிரி அர்த்தம் சொல்ற. ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னா அவனோட அங்கு நித்திய விபூதியில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஞானாத்மகமானது, ஸ்வயம் பிரகாசமானது, பரமபதம் சுத்த சுத்தம் வந்து ஸ்வயம் பிரகாசமான திரவியம், அது வந்து தானே தானே பிரகாசப்படுத்துறது. அது வந்து பகவான் கூட மறைக்க முடியாது அப்படின்னு கூடிய பாவம் அப்படின்னு சொல்ற வைகுண்டநாதா அப்படின்னு சொல்லி. அதனால பகவானோட நித்திய விபூதி விசிஷ்டத்துவம் அப்படின்றத இங்கே அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணார். அப்புறம் அர்த்தம் இப்போ அதுக்கு மேலே அடுத்ததாக அதே கிரமத்தில் வந்தா லீலா விபூதியோட மிக விஷயத்தை இங்கே இப்போ சொல்றார். லீலா விபூதி ஸ்வசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகதுதய விபவ லய லீலா அப்படின்னு. இதுவரைக்கும் பகவானோட லீலா விபூதி விசிஷ்டத்துவம் என்றதோட வர்ணனம் பண்றாங்க. ஸ்வசங்கல்பா அனுவிதாயி அவர் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதுல அது வந்து சசங்கல்பா அனுவிதாயி ஸ்வரூப ஸ்திதி எல்லாம் பிரவருத்தி எல்லாமே இருக்கக்கூடியது. ஸ்வசேஷத்தைக்க சுபாவம் எல்லாமே அவனோட அவனுக்கு சேஷபூதமானது. பிரகிருதி புருஷ காலாத்மகம் பிரதான முக்கியமான பிரகிருதி புருஷன் காலம் சொல்றார். விவித விசித்திர அனந்த போக்ய போக்து போகோபகரண போகஸ்தானம் போக்திரகளும் இருக்கா இங்கே. பரமபதத்துல போக்திரன்னு சொல்லலை, ஏன்னா கர்ம போக்திருத்தம் இல்லை. அவளுக்கும் ஆனந்த அனுபவம் எல்லாம் இருக்கு, போக்திருத்தம் அவளுக்கும் இருக்கு, கர்த்திருவம் போக்திருத்தம் எல்லாம் இருக்கு. ஆனா சுவாபாவிகமானது இங்கே கர்ம பிரயுக்தமான போக்திருத்தம்ன்றதை சொல்றதுக்காக போக்திருவர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. போகோபகரண போகஸ்தானம் இதெல்லாம் பிரகிருத்தியோட வைவித்தியம், விசித்திரமான பதார்த்தங்கள் விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியது. அதோட நிகில ஜெகதுதய விபவ லய லீலா அப்படின்னு சொன்னார். சகல பிரபஞ்சத்தோடையும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கிறதுக்கு தன்னை லீலாரசத்துக்காக பண்ணக்கூடியவன், தன்னை லீலையாக உள்ளவன் ஜெக சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாம் அப்படின்னு அந்த விஷயத்தை இனிமே நிரூபணம் பண்றார். அந்த பகவானுடைய ஆச்சரியமான விசேஷணம் குணத்தை இங்கே அனுசந்தானம் பண்றார். சசங்கல்பே இத்தியாதி ஏவம் நித்திய விபூதி யோகா உக்தா. நித்திய விபூதியோட யோகத்தை சொல்லி இப்போ அத தத் பிரதித்வந்தி லீலா விபூதி யோகம் வதன்னு அதுக்கு பிரதித்வந்தியான லீலா விபூதியோட யோகத்தை சொல்றாரு இங்கே. அங்கே ஏன்னா பகவான் வந்து நீங்க சம்சாரத்தினேல நேர்ந்து நாங்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா அவர் முமுட்சு ஆனது என்ன பண்ணோம்னா ஜெகத் காரணமான வஸ்துவை தியானம் பண்ணணும் அப்படின்னு சுத்தி சொல்றது. காரணந்து தேயா கஷ்ய தேயா அப்படின்னு பிரச்சனை உபனிஷத்தை போட்டு காரணந்து தேயா ஜெகத் காரணமானவன் தானே நாம தியானம் பண்ணா மோட்சம் அடையலாம் அப்படின்னு சுத்தி சொல்றது. அதுக்கு யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் யோ வை வேதாச பிரஷ்னோதி தஸ்மை முமுக்ஷுர்வை சரணமகம் தகும் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்றது ஸ்வேதாசித்தர உபனிஷத்து சொல்றது. யாரு சத்துமுக பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி அவனுக்கு வேதங்கள் எல்லாம் உபதேசம் பண்றானே அவன் அவந்த ஜெகத்காரனான பரமாத்மாவே முமுக்ஷுவானவன் மோட்சத்தை யார் இச்சப்படுறானோ அவன் சரணாகதி பண்ண வேண்டியது அவன் பக்கத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தியாதி பிரசித்தியா முமுக்ஷு சமாசிரணீயா மூக்ஷர்கள் யாரை ஆச்சரியம் பண்ணணும் அவா சுத்தியில பிரசித்தமாக சொல்லப்பட்டது. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துட்டு யாரு யாருனாலே ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி ஸ்தித்திலாம் எல்லாம் பண்ணப்படுறதோ ஜென்மாத்திய சேதா சூத்திரத்தில் ஸ்தாபனம் பண்ணான் பகவ பிரம்ம லட்சணத்தை சொல்லச்சே விஷய வாக்கியம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு கூடிய ஸ்ருதி வாக்கியம். சூத்திரம் ஜென்மாத்தியசேதா அப்படின்றது ஜென்மாதி அசியதா இந்த விசித்திரமான அனந்த ஆச்சரியமான பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஜெகத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாம் யாருனாலே பண்ணப்படுறதோ அவன் தான் பிரம்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்றதுன்றதே சூத்திரக்காரால் வந்து நிச்சயம் பண்ணான். அவன் தான் ஜெகத்காரணன் பிரம்மா பத சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு அந்த லட்சணத்தை இங்க சொல்றா இப்போ சுசங்கல்பான் விதாயி அப்படின்னு சொல்லி பத்தானாம் ஈஸ்வராபிமதா பரிஜானேன பிராயஷா பிரவருத்தி இது ஞாபகித்தும் பத்தானாம் ஈஸ்வராபிமத அபரிஜானேன. இந்த பத்தா ஜீவான் எப்படி இருக்கா அப்படின்னா பரமாத்மாவுக்கு எதை இச்சப்படுறான் பரமாத்மா நம்மளுக்கு ஸ்வரூபம் என்னன்னா சேஷத்துவம் அப்படின்றது பரம பகவானுக்கு சேஷத்துவம் அப்படின்னா என்னன்னா சேஷிக்கு அதிசயம் உண்டு பண்றதுதான் இவனுடைய ஸ்வரூபம். பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமே வசிய ஸ்வரூபம் சஹா சேஷா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சேஷத்துவம்ன்றது அதுக்கு அதனால சேஷிக்கு வந்து அதிசயம் உண்டு பண்ணணும். எப்படி என்ன அவனுக்கு எதெல்லாம் ஆசை அவனுக்கு ஹர்ஷத்தை உண்டு பண்றதோ அவன் இஷ்டப்படுறானோ அந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது. என்ன இஷ்டப்படுறான் பகவான் அப்படின்றது முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும் நேராக தெரியுது அவன் சங்கல்பத்தை. ஏன்னா அவனோட ஞானம் அசங்குச்சிதமாக இருக்கிறது. இங்க சங்குச்சிதமானாலே ஈஸ்வரனோட அபிமதம் என்ன தெரியல இங்க பத்தாளுக்கு. பத்தானாம் ஈஸ்வர அபிமத அபரிஜானேன அதோட பரிஜானம் கிடையாது. சரியான பரிபூர்ணமான ஞானம் ஈஸ்வரன் எதை இச்சப்படுறான் தெரியாததுனாலே பிராயசா பிரவருத்தி தீ ஞாபகம் அதனாலதான் அவளை பிரவருத்தி எல்லாம் பண்றதுன்றதுக்காக அச்சித் சமவிவியாரேண சர்வச்சிரச்சி சாதாரணம் சங்கல்ப அனுவிதாயித்துவம் உக்தம் அப்படின்னாரு. இந்த அச்சித்தோட சமனாக சேத்தன் சொல்லப்பட்டான் பிரகிருதி புருஷா அப்படின்னு சேர்ந்து சொல்லிவிட்டார் பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்ணிச்சே. சசங்கல்ப அனுவிதாய் பிரகிருதி புருஷா அப்படின்னு ரெண்டும் சேர்த்து சொன்னாரு. புருஷன் வந்து சேத்தனம் பிரகிருதி வந்து அச்சேத்தனம். அவன் சங்கல்பத்துக்கு அனுகுணமான பிரகிருத்தியும் புருஷனும் அப்படின்னா பிரகிருதி அச்சேத்தனம். அதே எப்படியானா அது இஷ்டத்துக்கு அதுக்கு வந்து ஞானமே கிடையாது. புருஷனுக்கு ஞானம் இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கு புருஷனும் கூட ஒன்னும் தெரியல இங்க பத்த புருஷம் பகவானுக்கு என்ன அபிமத்தம்னு தெரியலையே. அதனால தெரியாமையே பிரகிருத்தியால் பண்ணிட்டு இருக்கான் அச்சேத்தனத்து மாதிரியே இவனும் நடந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். நல்லா இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாஷிக்காரர் அபிப்பிராயத்துல அச்சேதனுக்கு சமனாக எல்லாம் பிரவர்த்தி பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுமே ஞானம் இல்ல இவளுக்கெல்லாம் அக்ஞாள். அன்றதுனால சேத்தனா சேத்தனங்களுக்கு சாதாரணமான சங்கல்பான விதாயத்துவம் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக விதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே அப்படின்னு. பிரகிருதி ஆதீனாம் ஸ்வரூப ஸ்தித்யோகோ ஈஸ்வர நித்தியேச்சாவசேனா நித்திய சித்தத்துவம் இஹ அபிப்ரேதம் அப்படின்னாரு. ஸ்வரூபமும் ஸ்திதியும் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பிரகிருதி முதலானது எல்லாம் ஈஸ்வரனோட அனித்யேச்சா ஈஸ்வர நித்தியேச்சா சித்தம் அதுவும் கூட ஸ்வரூபத்தில் நித்தியமானது. அதனாலே பிரகிருதி புருஷம் இதெல்லாமே கூட பகவானோட நித்திய இச்சா சித்தமானது அப்படி என்னார். நித்திய இச்சா சித்தம் அப்படின்னு சொன்னா நித்தியமா இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிருக்கான் பகவான். அதனால அது நித்தியமாக அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இங்க நித்திய சித்தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரவருத்தி சுத்தம் சங்கல்பஜன்யத்துவம், அதோட பிரவருத்திகள் எல்லாம் எப்படின்னா சங்கல்பத்தினால வேற வித விதமான பிரவருத்திகள் உண்டாருது. பிரகிருத்தேக ஸ்வரூபம் திரைகுண்யேன நிரூபியம், பிரகிருத்தியோட ஸ்வரூபம் எப்படி நிரூபணம் பண்றது, திரிகுணாத்மகமானது அப்படின்னு தான் சொல்லணும். திரிகுண விசிஷ்டமான திரவியம். சம்சாரி புருஷஸ்யது சங்குச்சித ஞானத்வேன, சம்சாரி புருஷனோட ஸ்வரூபம் ஞானம் சங்கோச்சிதமான ஜீவாத்மா அப்படின்னு சொல்லணும். காலஸ்யது கலாமுகூர்த்தாதி மயத்வேன, மூணும் கூட சொல்றா ஸ்வரூபத்தை எந்த மாதிரி நிரூபணம் பண்றது, பிரகிருதி புருஷம் காலம், பிரகிருதி புருஷ காலாத்மகா அப்படின்னு சொன்னப்போ பிரகிருதி என்றோட ஸ்வரூபம் திரிகுணம் அப்படின்னு சொல்லணும். திரிகுண விசிஷ்டமான திரவியம், திரிகுணமே இல்லை அது. சாங்கியால் சொல்றது திரிகுணமே பிரகிருத்தின்னு சொன்னா திரிகுணமே பிரகிருதி இல்லை, திரிகுண விசிஷ்டமான திரவியம் அப்படின்னு சித்தாந்தத்தில். சம்சாரி புருஷம் ஞானம் சங்குச்சிதமா இருக்கிறவன், பத்தனுக்கும் ஜீவனுக்கும் அதான் வித்தியாசம். சங்குச்சிதமான ஜானம் அவனுக்கு வந்து அசங்குச்சிதமான ஜானம் நித்யாளுக்கும் முக்தாளுக்கும், அதனால அதுவும் பிரதானமான வித்தியாசம். காலம் எப்படி என்ன கலாமுகூர்த்த காஷ்டா முதலான அதோட உபாதிகமான விபாகங்கள் எல்லாம் இருக்கு அதுல. திரையாணா ஸ்திதி, இப்போ ஸ்திதி எல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி பிரவர்த்தி என்னன்னா வியாபாரங்கள், ஸ்திதி என்ன காலாந்தரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கூடியது. பிரவருத்தின்றது வியாபாரம், என்னென்ன வியாபாரங்கள் எல்லாம் பண்றது அப்படின்னு அர்த்தம். பிரகிருதி கிரகணம் பிராகிருதானாம் அப்படி உபலட்சணம், பிரகிருதி புருஷம் அப்படின்னு சொன்னா பிரகிருதி என்ன திரவியத்தை திரிகுணாத்மகமான திரவியத்தினால இந்த பிராகிருத பிரகிருதி மண்டலம் பண்ணப்பட்டிருக்கு. பிரகிருதி என்று சொன்னா பிரகிருத்தில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அர்த்தம். பிராகிருதம் அந்த பிரகிருதி திரவியமும் பிராகிருதமான பதார்த்தங்கள் அதோட பரிணாமம் அடைஞ்சு வேறு வேறு ரூபத்தில் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களும் பிரகிருதி சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதி என்ன ஒரு மூல பிரகிருதி மாத்திரம் இல்லை, பிரகிருதி என்ன அப்போ பஞ்சபூதங்கள் சேரலையே இல்லையே, பஞ்சபூதங்கள்ல சரீரம் சேர்ந்திருக்கா பிரகிருதி சப்தத்தில், இல்லை இந்திரியங்கள் சேர்ந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாமே பிராகிருத பதார்த்தங்கள், பிரகிருதியோட பரிணாம விசேஷங்கள் அது எல்லாமே இதுல சேர்ந்திருக்கு பிரகிருத்தில அப்படின்னு சொன்னா. பிரகிருதி இருந்ததுனால உபலட்சணம் அது. தேனா நாராயண சப்தேன நராஜாத்தானி தத்வானி இத்தியாதி சூச்சதே, நாராயண சப்தத்துல நார சப்தத்துக்கு நாரம் பண்றதுக்கு என்னன்னா நராஜாத்தானி தத்வானி நாராயணி இத்தியாகு அப்படின்னு நாரம் பண்றதுக்கு அந்த நரம் நரம்னு சொல்லப்பட்ட நரன் யாருன்னா பரமாத்மாக்கும் நரகான்னு சொல்லப்பட்டிருக்கு. நரீங்ஷ ரீங்ஷயே அப்படின்னு க்ஷயமில்லாதவன் நரகான்றது பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரமாத்மானாலே சிருஷ்டமான எல்லா தத்துவங்களும் கூட நாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாராயண சப்தத்தில் வரக்கூடிய நார சப்தத்தோட நிருக்தி இங்கே பிரகிருதி எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னா பிரகிருத்தியாத்மக ஜெகதுக்துவாவா காரிய தத்துவ சங்கிரக, பிரகிருத்தியாத்மகமான ஜெகத்தை சொல்லி காரிய தத்துவம் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லா காரியங்கள் எது எது அப்படின்னு. லீலா விபூத்தேகே அசேஷத்துவ அந்யசேஷத்துவ பிரம சம்பவ ஸ்தாபனத்துவாத்து சம்பவஸ்தானத்துவாத்து தப்பநோதனாய அத்திர ஸ்வசேஷதைக்க சுபாவத்துவம் உக்தம் அப்படின்னார். லீலா விபூதி எப்படி இருக்கு அப்படின்னா இங்க லீலா விபூதியில ரெண்டு தோஷங்கள் இருக்கு, அசேஷத்துவம் அந்யசேஷத்துவம் அப்படின்னு சொன்னார். அசேஷத்துவம் பகவானுக்கே சேஷமானதுன்னு கூடிய ஜானம் இல்லை, அதோட பிரமே, அந்த பிரமே உண்டாகக்கூடிய இடம் இது பிரமசம்பவ ஸ்தானம். அந்த ரெண்டு பிரமேகள் உண்டாருது இங்கே. ஒன்னு முதலாவது பிரமம் என்னன்னா அசேஷம்ன்றது, பகவானுக்கு நான் சேஷன் தெரியாம இருக்கிறது. இன்னொரு பிரமை என்னன்னா அந்யசேஷம்ன்றது, மற்றவாளுக்கு நான் சேஷ பூத்தன், தேவதைகளுக்கே சேஷனானவன், இல்லை லோகத்திலே இருக்கக்கூடிய யாருக்கோ நான் சேஷ பூத்தன், இந்த மாதிரி கூடிய அந்யசேஷத்துவம். அசேஷத்துவமும் அந்யசேஷத்துவம் இது ரெண்டு பிரமேகளும் சம்பவிக்கக்கூடிய ஸ்தானம் லீலா விபூதி. அது கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக. அதாவது அபனோதனாய அத்ர ஸ்வசேஷதை கஸ்வபாவத்வமுக்தம், அது நிஜமானதோ இல்லை பிரமயம். நமக்கு ஏன்னா நமக்கு பிரமே அந்த உண்டாருது எதுக்குன்னா கர்மத்து காரணத்தினாலே சங்குஜித ஞானம். ஆனா நிஜஸ்தித்தியில எப்படி என்ன பரமா பகவானுக்கே சேஷமானது, இதெல்லாம் வேற யாருக்கும் சேஷத்துவம் கிடையாது. அதனால பகவானுக்கே சேஷமாயி அனன்யாக சேஷமானது இதெல்லாமே. லீலா விபூதி பரிபூர்ணமாக பகவானுக்கு சேஷபூதமானது. அது சொல்றதுக்காக இங்க சொல்ற அந்த பிரமே பரமார்த்தம் இல்லை அப்படின்னுட்டு. அது பிரமே ஆனாலே அது தத்துவஸ்தியில எப்படி இருந்தா எல்லாமே பூர்ணமாக பகவானுக்கு சேஷம். அதனால அந்த பிரமை நமக்கு வருது நம்ம கர்மத்து காரணத்தினாலே. அந்த பிரமே ஸ்வரூப பரமார்த்தத்துல அந்த அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றதுக்காக சுவசேஷத்தைக்க சுவாவத்வம், அவனுக்கே சேஷமானது இதெல்லாம். சேஷத்வசிய சரீர லட்சணத்துவ சித்தியை யாவத் சத்தாகத்துவம் மிக விவக்ஷிதம். சேஷத்தைக்க சுபாவம் அப்படி என்ன சொன்னாலே இங்கே விசேஷதைக்க சுபாவம் அப்படி என்ன சொல்லப்போ இங்கே இங்கே என்ன தெரியுது அப்படின்னா சுவசேஷதை காலாத்மக விவித விசித்திர இங்க சொல்லிச்சு சொன்னார். பிரகிருதி புருஷா காலாத்மக விவித விசித்திர முதல்ல சுவசேஷதைக்க சுவாவா அப்படி என்னார். இங்கே வெறும் சுவசேஷதைக்க சுவாவா அப்படின்னு சொன்னார். சேஷதைக்க சுவாவம்னா சேஷத்துவத்தை வச்சே சரீர லட்சணத்தை சொல்லலாமா அப்படின்னா என்ன மூணு மூணு சம்பந்தங்கள் இருக்கணும். சரீர சரீர பாவத்துல ஆதார ஆதேய பாவமும் இருக்கணும், நியாமிய நியாமக பாவமும் இருக்கணும், அதே மாதிரி சேஷசேஷி பாவமும் இருக்கணும். சேஷசேஷி பாவத்தை மாத்திரமே வச்சு சொல்ல முடியுமா அதோட சரீர லட்சணம் என்ன? அது யாவதாத்ம பாவியா இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். யாவதாத்ம பாவியா இருக்கணும், என்னென்னைக்கும் அது சேஷமே அப்படின்னு சொன்னா அப்போ சொல்லலாம். அதை மாத்திரம் வச்சுட்டு சொல்லலாம் சரீர லட்சணம். அதனால இங்கே அது சரி அது சொல்லலன்னாலும் அர்த்த சித்தம் அப்படின்னு சொல்றாரு. இங்கே யாவத் சத்தாகத்துவம் என்ன எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலம் அது சேஷத்துவம் இருக்கிறதுனால சரீர லட்சணம் கிடைக்கிறது. ததா நிருபாதிக அந்யசேஷத்துவ ராஹித்யம் சார், நிருபாதிகமான அந்யசேஷத்துவமும் கிடையாது. இதுவும் கூட அங்கே அர்த்த சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அத்திர ஷரீர சுவாவேஷு ஆதாய அதேயத்வாதிஷு சங்கல்பான விதாயித்வோப்பியா நியாமியத்துவம் சாப்தம். இங்கே வந்து சரீரில் எல்லாம் சரீர சுவாவங்களில் இருக்கக்கூடிய ஆதேயத்துவம் முதலானது எது இருப்போ ஆதேயத்துவ பிரவர்த்தி நியமைகி ஆதிகர்த்து ஷரீரம் அப்படின்னு ரகசியத்தை சார்த்தல் சுவாமி தேசிகன். அதெல்லாமே சங்கல்பானு விதாயித்துவ உக்தியா அப்படின்னாரு. சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே அவனோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இதோட ஸ்தி எல்லாமே சுரூபம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுல நியாமியத்துவம்ன்றது ஸ்பஷ்டமாக தெரியுது, சப்தத்திலேயே தெரியுது அப்படின்னு. ஆதேயத்துவம் அபிப்பிரேயத்தம் அப்படி அப்படி அபிப்பிரேயத்துவம் ஆவே ஆதேயத்துவம்ன்றது அதனால தெரியுது. அவனோட நியமனத்துல இருக்கிறது அவனுக்கே சேஷபூதமானது, அதனாலே அவனுடைய ஆதாரத்திலேயே இருக்குன்றதும் கிடைக்கிறது. பிரகிருதி ஆத்மகத்துவம் போக்கிய போகோபகரணாதவ், பிரகிருதி ஆத்மகத்துவம் அப்படின்றது பிரகிருதி போக்கியமானது போகோபகரணம், இது ரெண்டும் கூட பிரகிருதி போக்கியமானது விஷயங்கள், போகோபகரணங்கள் இந்திரியங்கள் தேகேந்திரியங்கள் எல்லாம் போகோபகரணங்கள், இதெல்லாமே பிரகிருதி ஆத்மகம். சமஷ்டி வியஷ்டி புருஷ விபாக ரூபதையா புருஷாத்மகத்துவம் போக்திருவர்கே, சமஷ்டி வியஷ்டி புருஷ விபாக ரூபத்தையா அப்படின்னார். சமஷ்டி வியஷ்டி ரெண்டு விபாகம் இருக்கு, புருஷம் மூணு, அதுல புருஷாத்மகத்துவம் போக்திரு வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. சமஷ்டியில வந்து எல்லாம் இது பஞ்ச பஞ்சபூத தத்துவங்கள் அதெல்லாம் இருக்கு, மகாத்திர அகங்காரம் பஞ்சபூத தத்துவங்கள் தன்மாத்திரைகள் இதெல்லாம் வருது. வியஷ்டியில வந்து நாமரூப விபாகம் புருஷம், இந்த விபாகம் புருஷம் சமஷ்டி வியஷ்டி புருஷம் விபாகத்துல புருஷம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போக்திரு வர்க்கம், யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவன் சேத்தனாக்களை சொல்றது. போக்திரு வர்க்கம் கர்ம உபாதிக்கம் அது சொன்னா போக்திருத்தம் எந்த மாதிரி இவனுக்கு அனுபவங்கள் இங்க சுகதுக்கம் எல்லாம் கர்மத்த உபாதினாலே வரக்கூடியது, கர்மத்து காரணத்தினாலே வரக்கூடிய சுக துக்க அனுபவங்கள். பரமபதேது அங்கே எப்படி என்ன நிருபாதிக போக்திருநாம் சதாமபி அனுக்திகி தத்ரத்யானாம் சுவாதீன சுவார்த்த போக்திருத்து பிரமராஹித்ய அபிப்ராயேனா. பரமபதத்திலே இருக்கிறவர்களுக்கு போக்திருத்தமே கிடையாதா அப்படி என்ன பிரச்சனை வருது. ஏன்னா பரமபதம் சொல்லுச்சே, போக்திரு வர்க்கம் சொல்லல பாஷிக்காரர். இங்க அனுசந்தானம் பண்ணிச்சே எப்படி பண்ணார் அப்படி என்ன, பரமபதம் முதல்ல சொல்லுச்சே வைகுண்டநாதா அப்படி என்னச்சே. இங்க பார்த்தா போக்ய போகோபகரணம் போகஸ்தானம் மூணு தான் சொல்லப்பட்டிருக்கு. போக்யம் போகோபகரணம் போகஸ்தானம் அப்படின்னு மூணு தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இந்த மூணு தான் சொல்லத்தினால அங்கே போக்திரு வர்க்கம் சொல்லல, போக்தாக்களே இல்லையா, அங்க இருக்கவளுக்கு போக்திருத்தம் கிடையாதா, அவளுக்கும் போக்திருத்தம் இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து எந்த பிரமையும் கிடையாது, அசங்குச்சிதமான ஞானம் இருக்கிறதுனாலே சுவாதீன போக்திருத்தம் சுவார்த்த போக்திருத்தம் ரெண்டும் கிடையாது. இங்கே பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்தாளுக்கு வந்து சுவாதீன போக்திருத்தம் சுவார்த்த போக்திருத்தம் இதெல்லாம் தோஷங்கள் இதெல்லாம் இருக்கு. அதனால இங்கே போக்திரு வர்க்கம் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கும் போக்திருத்தம் இருக்கு, ஆனாலும் ஏன் சொல்லல பாஷிக்காரர் அப்படின்னா இந்த காரணத்தினாலே. அதனாலே பரமபதேது நிருபாதிக போக்திருநாம், உபாதி கிடையாது, கர்மம் பண்ணக்கூடிய உபாதி இல்லாததுனாலே நிருபாதிகமான போக்திருத்தம் சதாமபி, அது இருந்தாலும் அந்த மாதிரி போக்தாக்கள் இருக்காங்க நித்யாள் முக்தாள். அனுக்திஹி தத்ரத்யானாம் சுவாதீன சுவார்த்த போக்திருத்த பிரமராஹித்ய அபிப்ராயேனா அப்படின்னார். சுவாதீனம் சுவார்த்தம் பண்ணக்கூடிய போக்திருத்தம் கிடையாது. சுவாதீன போக்திருத்தம் என்னுடைய அதீனத்திலேயே நான் எல்லாம் அனுபவிக்கிறேன், யானே நானே எல்லாம் சுவார்த்தம் எனக்காகவே எல்லாம் இருக்கு. இந்த ரெண்டு தோஷங்களும் அங்கு கிடையாது. க்ஷணவாதிஷு கால அவச்சேதேஷு காலாத்மகத்துவம், காலத்துல இந்த விபாகங்கள் எல்லாம் இருக்கு, க்ஷணம் லவம் முதலாம் இருக்குல்ல, இதெல்லாம் காலாத்மகம் என்று சொல்லக்கூடிய பிரகிருதி புருஷ காலாத்மகம் என்று சொல்றதுல காலாத்மகம் அப்படி என்ன என்னன்னா இந்த மாதிரி விபாகங்கள் அதெல்லாம் தேஷாம் ஜெகச்சப்த கிரகணம் அபூத் அஸ்தி பவிஷ்யதி இத்தியாதி ரூபேண ஜெகத் விசேஷணத்துவ பிரதீதி அனுசாராது. ஜெகத்தோட விசேஷணங்கள் எப்படி தெரியுதுன்னா சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் அப்படின்னு சொல்றோம். ஆசீத் அபூத் முதலானதெல்லாம் இது வானு போன காலம், இதெல்லாம் கதமானது முன்னே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. பூதம் பவிஷ்யத்து வர்த்தமானம், பூத காலத்துல சொல்லக்கூடியது. சிருஷ்டிக்கு முதல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றது, முதல் அக்ரே அப்படின்னு சொன்னா சதேவ சோமிய இதம் அக்ர ஆசீத் அக்ரே ஆசீத்து ஆசீத் என்றது சிருஷ்டிக்கு முதல்ல இப்படி இருந்தது அப்படின்னு சொல்றது காலத்தை சொல்றது. ஜெகத்தோட சம்பந்தம் காலத்துக்கு எப்படி இருக்கு, ஜெகத்தோட விசேஷணம் இந்த மாதிரி. அபூத் அஸ்தி அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வர்த்தமான காலம். பவிஷ்யதி அப்படின்றது இது மேல என்ன ஆக போறது, பிரளயத்துல எல்லாமே போய் சேர போறது பகவானுட அப்படின்னு. ஏகீபவதி தமோ தமஹா பரே தேவே ஏகீபவதி அப்படின்னு சொன்னப்போ இனிமே ஆக போறதுன்னு சொல்லப்படுது. பவிஷ்யதி முதலாம் இருக்குது, அதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ். அப்புறம் இனிமே ஆக போறது பவிஷ்யத் காலத்தை சொல்றது. இந்த மாதிரி ஜெகத்தோட விசேஷனம்னாலே காலம் தெரிஞ்சு வருது. இப்படி பிரதீதி ஜெகத் விசேஷணத்துவ பிரதீதி, ஜெகத்துக்கு விசேஷணமாக காலம் தெரிஞ்சு வருது. ஜெகத்து இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்கு, இனிமே இப்படி ஆக போறது, இந்த மாதிரி தான் காலம் நமக்கு தெரிஞ்சு வருது. அதனால ஜெகத்தோட ஸ்திதியை சொல்லச்சே இந்த மாதிரி நாங்கள் காலத்தை விசேஷமாக வச்சு சொல்ல போறோம், அந்த மாதிரி தெரிஞ்சு வருது காலம். வியாப்தியாபி காலசிய அலீலா பூதி மாத்திரே பட்டனம், காலம்ன்றது வந்து வைகுண்டநாதான்னுச்சே அந்த விசேஷணத்துல காலத்தை சொல்லல, பரமபதத்தை சொல்லக்கூடிய சமயத்துல காலம்ன்றதே சொல்லல பாஷிக்காரன். ஏன் அங்க அனுசந்தானம் பண்ணல அப்படின்னா அந்த காலத்துல அதீனத்துல எதுவுமே கிடையாது. இங்கே இங்கதான் எல்லாமே காலாதீனம், காலாதீனம் ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இதெல்லாம் காலத்துல அதீனத்துல இருக்கு. அங்க வந்து காலம் காலத்துல அதீனத்துல எதுவுமே கிடையாது, அதனாலே அங்க சொல்லல அப்படின்னு சொல்ற. லீலாவூதி மாத்திரமே காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேன்ட்டு காலம் பச்சிதே தான கால சத்ருவை பிரபு காலத்தை ஆள்றான் அப்படின்னு அர்த்தம் பச்சிதே அப்படின்னு காலமே ஆளப்படுறது அங்கே. அதனாலே காலம் அங்கே யாருக்கும் பிரபு கிடையாது, காலத்து நியமத்தில் எதுவுமே கிடையாது. கலாமூதாதி மகேஷி காலம் நயத் விபூதே பரிணாம ஹேத்து. அங்கே வந்து நாள் முகூர்த்தம் பக்ஷம் மாசங்கள் வாரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே. சம்வத்சரம் இந்த மாதிரி விபாகமே கிடையாது அங்கே. ஏக காலம் அகண்டமான ஒரு ஏக காலம், அது என்னைக்குமே அனந்தமான ஒரு பகல் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த காலத்துல இந்த விபாகங்கள் எல்லாம் கிடையாது இங்கே. நித்தியம் பூதே அகால காலியத்துவ ஜாபனார்த்தம் காலத்தினாலே பரிணாமம் அடையறதுல, கால காலியம் காலத்தினாலே பரிணாமம் அடையிறது. இங்க எல்லாம் காலத்துல பரிணாமம் வருது. எல்லா பதார்த்தங்களும் இங்கே இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை. படுக்கட்டோபனிஷத்துல சொல்றான் நச்சிகேத சேமனுக்கு சொல்ற பசுவோ அபாவாஹா அப்படின்னு நாளைக்கு இருக்கிறதே இல்லை அப்படின்னா எல்லாம் எல்லாம் காமிச்சா அவனுக்கு ஜெகத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்க போகங்கள் கொடுக்க எல்லாம் கொடுக்க இங்கே இந்த பிரச்சனை கேட்காதே மோட்சத்தை பத்தி கேட்காதே அப்படின்னா இந்த பதார்த்தங்கள் எல்லாம் சுவோ அபாவாக நாளைக்கு இருக்காது இருக்க மாட்டாது அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னா அது கால காலியம் இங்கே இருக்கிறதெல்லாம் பரமபந்தத்தில் அப்படி கிடையாது அப்படின்றதுக்காக அங்கே கால சப்தத்தை எடுக்கல அப்படின்றாரு. தத்ரா தத்தது அந்தித்யத்துவ சபாவேபி லீலா விபூதிவது கால நியமஹா நாஸ்தி இது விசேஷ. அங்கேயும் கூட சிலதெல்லாம் அனித்யம் என்று சொல்லப்படுறது. எது என்ன தத்தது அனித்யத்வேபி அனித்ய சத்பாவேபி என்ன அங்கங்கே சில விஷயங்கள அனித்யம்ன்றது சுருத்தி இப்போ என்ன முக்தாளுக்கு வந்து சரீரம் இருக்கா இல்லையா அப்படின்னு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லப்போ சரீரம் இருக்கு என்ன சில பேரு சரீரம் இல்லை என்ன சில பேரு அபாவம் பாதரிகி என்ன அபாவம் ஜெய்வினிகி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உபயவிதம் பாதராயணா அப்படின்னு வேணும்னா எடுக்கலாம் இல்லைன்னா இருக்காம இருக்கலாம் அப்படின்னா அப்போ சரீரம்ன்றது நித்தியம் அல்ல அங்கே இது அனித்யமாச்சு. முக்தாளுக்கு சரீரம் அவன் சங்கல்பத்தினாலே எத்தனை சரீரம் வேணும்னாலும் எடுக்கலாம். அவன் ஒரு சரீரம் எடுக்கலாம் அநேக சரீரம் எடுக்கலாம் சரீரம் இல்லாமே இருக்கலாம். அங்கேயும் ஒரு மாதிரி அனித்யத்துவம்ன்றது இருந்தாலும் கூட லீலா விபூதி மாதிரி இங்கே கால நியமம் கிடையாது இங்கே. அதனால நமக்கு வர சரீரம் கால நியமம் இருக்கு என்னைக்குமே இருக்க மாட்டாது நம்ம அதிகாரத்தில் இல்லை. ஒரு இத்தனை காலம் ஆச்சுன்னா ஆயுசு முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அங்கே அந்த மாதிரி இல்லை. அவன் சங்கல்பத்தினாலே எத்தனை காலம் வேணும்னா வச்சுக்கோலாம் எத்தனை நாழி வேணும்னா வச்சுக்கோலாம் இல்லைன்னா சரீரம் இல்லாம இருக்கலாம் காலம் காலத்தினுடைய அதீனத்தில் இல்லை இப்படியே சொல்லப்படுறது. நல்ல அனித்யத்துவம் இருக்கலாம் ஆனா காலாதீனமான அனித்யத்துவம் கிடையாது. போக்கியப்படுபடி சர்வம் பிரத்யேகம் விவிதம் எல்லாமே வைவித்தியம் இங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டார். தத்தது அவாந்தர விசேஷ விஷயத்துவோக்தி ஒரு ஒரு போக்கியத்திலையும் அவாந்தர விசேஷங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியத்தை அவா அதெல்லாம் ஆச்சரியமான பதார்த்தங்கள் ஒரு ஒரு பதார்த்தத்திலையும் எத்தனை அனந்தமான ஆச்சரியங்கள் சரீரம் அப்படின்னு எடுத்துட்டா எத்தனை ஆச்சரியமான இந்த வைவித்தியம் தேவம் மனுஷம் கிருமி கீட்டம் பசு குல்மம் இந்த மாதிரி எல்லாம் சரீரத்தில் வைவித்தியம். ஒரு ஒரு தேவத்திலே எத்தனையோ ஜாதிகள் மனுஷாலே எத்தனையோ அவாந்தர பேதங்கள் இருக்கு கிருமிகள்லே எத்தனையோ அவாந்தர பேதங்கள் ஒன்னொன்னுலையும் ஒரு ஒரு பதார்த்தம் எடுத்திருந்தாலும் அவாந்தர பேதங்கள் ஆச்சரியமாக இது ஜெகதேதன் மகாச்சரியம் ரூபம் தசி மகாத்மனஹா இந்த அதுக்கு மேல ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னு பிரமாணம் சொல்றது. மகாச்சரியம் அது ஒன்றுதான் சொல்லக்கூடியும் ஜெகதேதத்தில் மகாச்சரியம் ஆச்சரியமானது இந்த ரூபம் பகவானுடைய ரூபம் அப்படின்னு ஏகைக்க வர்க்கம் சக்தினாம் அசங்கியாதத்வாத் அனந்தத்துவம். அது மட்டும் இல்ல அசங்கியாதமான ஒரு ஒரு வியக்தியும் அசங்கியா இத்தனை மரங்கள் இருக்கு பிரபஞ்சத்துல யாரும் எண்ண முடியாது அசங்கியாதமான மரங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு வியக்தியும் எடுத்துண்டா எத்தனை பசுக்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துண்டா ஒன்னொன்னும் அனந்தமானது அசங்கியாத்தம் அனந்தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போக்ய போகோபகரணாதீனி பூர்வபத்தி முதல் மாதிரி அதெல்லாம் சொன்னார். பிராகிருதத்வாதி பிராகிருதத்வாதிரிகா விசேஷா இதெல்லாம் பிராகிருதத்துவம் அவ்வளவுதான். நித்திய பூத்தில எப்படி போக்யம் போகோபகரணமும் அனந்தம்னு சொல்லப்பட்டிருக்கோ இங்கேயும் அதே மாதிரி. ஆனா இதெல்லாம் பிராகிருதமானது இங்கே அங்கே அப்ராகிருதமானது. போகசாஸ்திர சுகதுக்க அனுபவாத்மக இங்கே வரக்கூடிய போகம் சுக துக்காத்மகமானது. மாதாதீன் மாதாதீனி அனந்த பிரம்மாண்டாதீனி சங்கிருந்ததா நிகில சப்தேன கதிபய ஜெகத்காரண விரிஞ்சி விரிஞ்சாதிவ்யாவர்த்தி அப்படின்னா, மகதாதி மகதாதீனி அப்படின்னார். மகத்து முதலானதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. மகத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் எத்தனை இருக்குன்னா, அனந்தமான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த அவனுடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரஜஸும் ஒரு ஒரு பிரம்மாண்டமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு டஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஒன்னொன்னும் ஒரு ஒரு பிரம்மாண்டமானது அப்படின்னு பிரமாணம் சொல்றது. நாளே அந்த பிரம்மாண்டங்கள் எத்தனை இருக்கேன்னு, அனந்தமான பிரம்மாண்டங்கள் அதெல்லாமே நிகிலான்னு சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. சில ஜெகத்துக்கு காரணமா நிகில ஜெகத் உதய விபவ லய லீலா அப்படின்னு சொன்னாரு. நிகில ஜெகத்து அப்படின்னா ஒரே ஒரு பிரம்மாண்டம் இல்லை, இல்லைன்னா சில லோகங்கள் இல்லை. சத்துர்முகம் எப்படின்னா விரிஞ்சவனா சத்துர்முக பிரம்மா, அவனுக்கு பூஹு பூவஹா சுவஹா கூடிய மூணு லோகங்கள். இப்ப அப்புறம் சித்ருக்க பிரம்மால போய் லயமடையிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் அந்தராத்மா இருக்கான் பரமாத்மா, ஆனா சித்ருமுக பிரம்மாவே ஒரு ஒரு கல்பமும் சிருஷ்டி ஸ்தித்தி எல்லாம் சிருஷ்டி லயம் எல்லாம் அவனை வச்சு பண்றான் பகவான். அதனால அவனோட ஒரு ஒரு நாள்லயும் எத்தனையோ இப்படி ஆக போறது. இதெல்லாம் சில லோகங்கள், ஆனா ஒரு பிரம்மாண்டத்திலேயே 14 லோகங்கள். இந்த மாதிரி எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்குன்னா அனந்தமான பிரம்மாண்டங்கள். அதெல்லாமே சேர்த்து நிகில ஜெகத் உதய விபவ லயலீலா, எல்லாத்துக்குமே காரணமானவன் பகவான் அப்படின்னு சொல்லப்படுறது. நிகில ஜெகத் உதயாதேகே ஏகைகசேவ பிரம்ம லட்சணத்வே சம்பவத்யபி வியஷ்டி சிருஷ்டியாதி நீத்தியா சம்பவந்தி சம்பவந்தி பின்ன கருத்து சங்கான் நீரசிக்கும் மிக கிரய திரிதயோக்திஹி அப்படின்னா, ஜெகதுதய விபவ லய லீலம் லீலா அப்படின்னு சொன்னாலே ஜெகதுதய லீலான்னு சொல்லியிருந்த போர்மை அது சொன்னா போர்மை. ஏதாவது ஒன்னு சொன்னா போறோம், விபவம் உதய உதயம் விபவம் லயம் மூணுல ஏதாவது ஒன்னு சொன்னாலும் பிரம்ம லட்சணம் போறோம். பிரம்ம லட்சணத்துக்கு அதுவே போறோம். ஏகைகசியா உதயாதேகே ஏகைகசியைவ பிரம்ம லட்சணத்தே சம்பவத்தியபி, ஒன்னொன்னு போறோம் பிரம்ம லட்சணத்துக்கு, ஆனாலும் மூணும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்க ஒரு ஆட்சேபம் போட்டார் ஜென்மாத்தியசேதால. அங்க வந்து ஸ்ருதி சொல்லச்சே, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்ன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் பிரம்மா அப்படின்னு ஒரே விஷயம் பிரம்ம சப்தம் சொல்றது. அப்போ எதோவா இமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்மா என்ன ஜாத்தானி ஜீவந்தி தத் பிரம்மா எத் பிரயந்தி அபிசந்தி தத் பிரம்மா அப்படி சொல்லலையே. பிரயந்தி அபிசம்பிசந்திக்கு மாத்திரம் பிரம்மா சப்தம் வந்தது. எதோ ஜாயந்தே ஏன் ஜாதானி ஜீவந்திக்கு பிரம்ம சப்தம் வரலையே அங்கே அப்படி சொன்னா, அதெல்லாம் சேர்த்து ஏகவாக்கத்துவம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே பிரம்மா ஒத்தனுதான் அப்படின்னு வேற வேற இல்லை. சிருஷ்டி பண்றவன் வேற, ஸ்திதி வேற, லயத்துக்கு காரணமானவன் வேற, இந்த மாதிரி மூணு பேர் பிரம்மஹாள் இருக்காளா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால ஸ்பஷ்டப்படுத்துறதுக்காக உதய விபவ லய லீலா அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்ந்து சொல்லியிருக்கா. பிரம்ம லட்சணத்துக்கு தேவை கிடையாது அது. ஆனா மத்தவா யாரான பிரம்மா இருக்காளா, சிருஷ்டிக்கு வேற யாரோ பண்றாளா அப்படின்னு சம்சயத்தை பரிகாரம் பண்றதுக்காக பின்ன கர்த்தகத்துவ சங்காம், வேற வேற கர்த்தாக்கள் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்குன்றதை நிரசித்துவம் தள்ளி போடுறதுக்காக மூணு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாரு. ஜெகன் நிஷ்டானாம் உதய விபவ லயானாம் பரமபுருஷ லீலத்வோக்தி உபாதானார். பகவானோட லீலே அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் எல்லாம் லீலே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜெகத்தில இருக்கக்கூடிய உதய விபவம் லயம் மூணு பகவானோட லீலே அப்படின்னு ஜெகன் நிஷ்டானாம் அப்படின்னாரு. ஜெகத்தை ஜெகத்தை வந்து இது பண்ணி சொல்லப்பட்டது. ஜெகத்தோட உதயம், ஜெகத்தோட விபவம், ஜெகத்தோட லயம், இதெல்லாம் பரம புருஷனோட லீலே அப்படின்னு சொன்னா, எல்லாமே அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனால அந்தந்த ஜெகத் சிருஷ்டித்துவ விசிஷ்டமானவன், ஜெகத் ஸ்திதி விசிஷ்டமானவன், லயத்துக்கு விசிஷ்டமானவன், இந்த மாதிரி அந்தந்த அவஸ்தையில இருக்கக்கூடிய பகவானே பரம புருஷ லீலே. பரம புருஷனே அங்கே அவனையே விசேஷ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு உபாதானத்துவம்ன்றது அதனால நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, தத்தத் விசிஷ்ட ரூபேண தத்தத் அவஸ்தா அபவதி. அதனால சிருஷ்டி பண்ணோம் அப்படின்னா எல்லா பதார்த்தங்களும் பகவானோட சரீரம், அதனால பகவானே அந்த அவஸ்தையில் இருக்கான். அதனால எல்லா பதார்த்தங்களும் பகவானோட அவஸ்தா விசேஷங்களே என்ன, எல்லாத்துக்கும் அந்தரியாமை பகவானே. அபரிவசான விற்பியில எல்லா சித்தங்களும் பகவானை சொல்றது, எல்லா பதார்த்தங்களும் பகவானையே சொல்லலாம். அதனால அவனுக்கு உபாதானத்துவம் அடுத்து அதனால கிடைக்கிறது, அது சூச்சிக்கிறது சூச்சனை பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, பரிபூர்ணத்தையா பிரயோஜன நிருபேட்சி கதம் ஜெகத்யாபாரேத்யங்கா நிறுத்தினா இல்லீலா சித்தா அவாப்த சமஸ்த காமன் பகவான் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரமாணங்கள்ல. அவாப்த சமஸ்த காமனான பகவான் எதுக்காக ஜெகத் சிருஷ்டி முதலானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இது அவனோட லீலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. லீலா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு கிரீடத்தோ பாலகசியவ சேஷ்டாம் தசி நிஷாமயா, இதெல்லாம் பாகவத்துல புராணங்கள்ல ஸ்பஷ்டமா இருக்கு. கிரீடாதேதம் சர்வம் அரே விஹரசி கிரீடா கந்துகைபி மதுரானதெல்லாம், அதெல்லாம் அவனோட கிரீடே விஹாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சார்வபௌமனான ராஜா எல்லா விதமான போகங்களும் அவனுக்கு எல்லாமே இருக்கு இந்த லோகத்துல. ஆனாலும் ஒரு பந்தை வச்சுண்டு பசங்களோட எல்லாம் விளையாடுறான் அவன். அந்த மாதிரி பகவானுக்கு லீலார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தயே அப்படின்னு ஆச்சாரியர் நமக்கு சொல்றார். லோகவத்து லீலா கைவல்யம் இத்தியாதி விகி தத் சித்திகி லீலாரூப பிரயோஜனவதா அப்பி அவாப்த சமஸ்த காமத்துவம் சர்வத்ரா சர்வத்ர அவிஹித அவிஹிதேச்சத்துவம் அப்படின்னு சொன்னார். லீலா பிரயோஜனவதா அப்பி கேவல லீலேக்காக பண்ணாலும் கூட அவனுக்கு அவாப்த சமஸ்த காமத்துவம் என்றது எல்லா இடத்துலையும் அவனுக்கு சர்வத்ர அவிஹதே அவிஹத இச்சத்துவம், யாரும் தடுக்க முடியாது அவனுடைய சங்கல்பத்தை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லீலை அவனுக்கு அவாப்து சமஸ்த காமனானாலும் எல்லாமே அவன் லீலைக்காக சிருஷ்டி பண்ணாலும் சில இடத்துல அவனுக்கு அவனோட அதீனத்திலே இல்லையா அப்படின்னா எல்லாம் அவனுடைய அதீனத்திலேயே அவனோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக நடக்கிறது சகலமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இதுவரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, பகவானோட லீலாவி லீலா விபூதி விசிஷ்டத்துவம் என்றதே இங்கே அனுசந்தானம் பண்ணார். பரமபத விசிஷ்டத்துவம்ன்றதை அனுசந்தானம் பண்ணி லீலா விபூதி விசிஷ்டத்துவம்ன்றது பகவானுக்கு அனுசந்தானம் பண்ணார். இப்படி உபய விபூதி விசிஷ்டத்துவம் பகவானுக்கு அனுசந்தானம் பண்ணியாச்சு. ஏவம் நாராயணம் சரண்யத்துவம் யதா நிருக்தி சம்போதிதம் அப்படின்னார். நாராயண சப்தத்தில் வந்த சரண்யத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே அதுல தத்புரிய சமாத்தில முதல் சொல்லப்படு நாராணாம் அயனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாராக அயனம் எஸ்ய சகா நாராயணம் அப்படின்னு சொல்லப்போ எல்லாருக்கும் நாராக அயனம் அந்தர்யாமித்துவம், நாராணாம் அயனம் வந்துச்சு அவன்தான் சரண்யன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவன்தான் கதி எல்லாருக்குமே. இப்போ சத்தியகாமா இங்க வந்து அடுத்ததாக விசேஷமாக சில இதை சொல்றார். சப்தங்கள் எட்டு எட்டு சப்தங்கள்னாலே பகவானுடைய ஆச்சரியமான சில விசேஷங்கள் சொல்றார் இங்கே. சத்திய காமா சத்திய சங்கல்பா பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அப்படின்ட்டு எட்டு பதங்கள். இந்த எட்டு பதங்கள்னாலே பகவானுடைய இது எப்படி இதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணணும், மூணு விதமாக அர்த்தம் பண்றார் சுவாமி தேசிக்கு. நீங்க ஆச்சரியமாக இது விதமாக அர்த்தம் பண்றார் இதுக்கு. இந்த எட்டு பதங்களுக்கு எப்படி அர்த்தம் பண்றது அப்படின்றதே இங்க சொல்றார். முதல்ல சில பேர் சொல்லலாம், முதலியே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விசேஷங்கள் இதெல்லாம் இருக்கோ, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, ஸ்வரூபம் கல்யாண குணங்கள், ஸ்ரீ விசிஷ்டத்துவம் என்ன, அவனுடைய ஆயுதங்கள் என்ன, விபூஷணங்கள் என்ன, அவனுடைய நித்திய விபூதி விசிஷ்டத்துவம் என்ன, லீலா விபூதி விசிஷ்டத்துவம் என்ன, இதெல்லாம் சங்கிரகமாக இங்கு சொல்லப்படுறது அப்படின்னு சில பேர் சொன்னார். இது மாதிரி எல்லா அபிப்பிராயங்கள் ரெண்டு மூணு விதமாக இதுக்கு எப்படி விவரணங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றா. இனிமே சத்தியகாமா சத்திய சங்கல்பா பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா. வைகுண்டநாதான்றது வைகுண்ட பரமபத விசிஷ்டனானோ நாராயணாரது இது வரைக்கும் சொன்னார். நாராயண சரண்யத்துவம் அப்படின்றது சொல்லப்பட்டது என்ன? ஸ்ரீமன் ஸ்ரீ விசிஷ்டத்துவம், மகாவிபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி, விசிஷ்டனானவன் அவன் எல்லாமே அவனுடைய விபூதி. புருஷோத்தமன், பரபிரம்ம பூதன், பிரம்மசப்தம், அது வந்து எல்லா சிருஷ்டி ஸ்தித்தி லயத்துக்கு காரணனானவன், இதெல்லாம் சொல்லப்பட்டது. சிருஷ்டி காமா சிருஷ்டி சங்கல்பா இது சொல்றா. இதோட அர்த்தத்தை எல்லாம் இப்போ இனிமே விவரணம் பண்றார் சுவாமி தேசிகன் இங்கே விசேஷமாக. இப்போ நாராயண சப்தத்தில் சொல்லப்பட்ட சரண்யத்துவம் இதுவரைக்கும் நிருக்திக்கு அனுகுணமாக சொல்லப்பட்டது. அத சத்தியகாமா இத்தியாதேகே சம்போதிதம் அப்படின்னா அவனுக்கு பகவானுக்கு இதெல்லாம் சம்போதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானே பகவானே பகவானே என்று சம்போதனம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ சத்தியகாமம் முதலாததுக்கெல்லாம் பூர்வாபர புனருக்தி பரிகாராய ராகேஷு ராகுப்தேஷு ஏவ அர்த்தேஷு இதம் சமாக்கியாட்டகம் பிரமாணிக்கிரியதே கேசித் வியாச்சக்ஷுஹு அப்படின்னார். முதலே ஒரு சத்தியகாமம் சத்தியசங்கல்பம் எல்லாம் குணத்திலேயே சொல்லியாச்சு. மறுபடியும் இங்கே சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு சொன்னா அது அப்போ புனருக்தி தோஷம் வருதே அப்படின்னு சொல்றதுக்கு, அதை பரிகாரம் பண்றதுக்காக இந்த எட்டு பதங்கள் பெயர்கள் சொல்லப்பட்டது. சமாக்கியா அஷ்டகம், சமாக்கியான பெயர், எட்டு பெயர்கள் பகவானுக்கு அசாதாரணமான நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னொன்னும் அசாதாரணமான நாமம், நாராயணா ஸ்ரீமன் வைகுண்டநாதா புருஷோத்தமா இதெல்லாம் அசாதாரணமான. சத்தியகாமான்றதே அவனுக்கு ஒரு நாமதேயம், சத்தியகாமனே என்ன சத்தியகாமத்து விசிஷ்டனானவன் அர்த்தம். சத்தியகாமான்னுட்டே சம்போதனை பண்றாரு. அது முதலே சொன்னதுக்கு இங்க பிரமாணம் பண்ணப்படுறது அப்படின்னு சில பேர் சொன்னா அப்படின்னா கேசித் வியாச்சக்கியோ அப்படி சொல்றா. தத்துவ சதுர்ணாம் சமாக்கியாத்துவம் வியக்தம், நாலு சித்தங்களுக்கு பேர் வந்து வியக்தமா இருக்கு. வைகுண்டநாதா முதலானது என்ன ஸ்பஷ்டமாக இருக்கு, நாராயணா வைகுண்டநாதா முதலானது எல்லாம் சிலதுக்கு வந்து ஸ்பஷ்டமாக தெரியறதில்லை நமக்கு. எப்படி முதல்ல சொன்னதோட அர்த்தம் இதில் தெரியப்படுத்துறது முதலானது, அது இனிமே நாங்கள சுவாமி தேசிகன் சொல்ற அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் முதலானது எல்லாம். அடுத்ததாக இந்த எட்டு அசாதாரணமான நாமங்கள் சம்போதனைகள், சம்போதனங்கள் பகவானுக்கு பாஷிகாரர் பண்ணக்கூடிய சம்போதனைகளுக்கு விசேஷமான அர்த்தங்கள் நாங்கள் எப்படி தெரியணும் அடுத்ததே விவரிக்கிறார். அது மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம் என்று பாகவதாளுக்கு எல்லாரும் நமஸ்காரம் தெரிவித்து முடிச்சுக்கோங்க. கவிதா சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நம. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.